श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्रीसहस्रनामाध्यायत्तिर्के शङ्करभगवत्पादरं श्रीपराशरभट्टरं सत्यसन्धरं முறையே அத்வைத விசிஷ்டாத்வைத துவைத மதங்களின்படி பாஷ்யம் எழுதியுள்ளார்கள். இங்கு ஸ்ரீ பராசர பட்டருடைய பாஷ்யத்தின் கருத்து மட்டுமே கூறப்படுகிறது. திருநாமத்திற்கு அவர் கொண்ட பொருள் மட்டுமே விவரிக்கப்படுகிறது. விரிவுக்கு அஞ்சி மேற்கோள்களை எடுத்து காட்டவில்லை. ஆர்வமுள்ளவர்கள் சதாச்சாரியர்கள் பக்கலே பகவத்குண தர்ப்பணத்தை பயில்வது நன்மை பயக்கும். விஸ்வம் இச்சொல் பகவானுடைய பூர்ணத்துவத்தை சொல்லுகிறது. இயல்பாயும் எல்லையற்ற பெருமையுடையதாயும் மங்களத்திற்கு இருப்பிடமாயும் உள்ள ஸ்வரூப ரூப குண விபவங்களாலே நிறைந்தவன் என்று பொருள். ஓம் விஸ்வாஜனமஹா. விஷ்ணு எம்பெருமானின் விபவ ரூபங்களில் ஒன்று விஷ்ணு என்பது. அந்த ரூபத்தில் அனுப்பிரவேசித்திருப்பவர் அல்லது சித்தாயும் அசித்தாயும் உள்ள தன் விபூதியெங்கும் வியாபித்து இருப்பவர். இவ்வர்த்தத்தை கரந்தெங்கும் பரந்துளன் என்று ஆழ்வார் அருளி செய்வர். விஸ்வம் என்றதால் பூர்ணத்துவமும் விஷ்ணு என்பதால் வியாப்தியும் கூறுவதால் புனருக்தி இல்லை. விஷ்ணு என்ற திருநாமம் 259வது 663வது திருநாமங்களாகவும் படிக்கப்பட்டுள்ளது. அர்த்தத்தில் பேதம் இருப்பதால் புனருக்தி இல்லை. ஓம் விஷ்ணவே நமஹ. வஷட்காரக கீழ் திருநாமத்தில் வியாப்தியை சொன்னார். அந்த வியாப்தியின் பயனை சொல்லுகிறார் இந்த திருநாமத்தில். தாம் வியாபித்து இருப்பனவற்றையெல்லாம் நடத்துபவர். ஓம் வஷட்காராய நமஹ. பூதபவ்ய பவத் பிரபு. சென்றவை வருபவை நிகழ்கின்றவை இவை எல்லாவற்றுக்கும் சுவாமி. ஓம் பூதபவ்ய பவத் பிரபவே நமஹ. முன் திருநாமம் பகவானை சர்வஸ்வாமி என்று கூறியது. மேலுள்ள ஐந்து திருநாமங்கள் அந்த சேஷித்துவத்தை விளக்குகின்றன. பூதகதே எல்லாவற்றையும் தம் இச்சையாலே தாமே படைப்பவர். ஓம் பூதகதே நமஹ. பூதபுதி சக்கரத்தை குடம் தாங்குவது போல் பூதங்களை தாங்குபவர், எல்லா பொருட்களையும் தாங்குபவர். ஓம் பூதபுதே நமஹ. பாவஹா முன்பு கூறியவையும் இனி கூறப்போவனுமாயுமுள்ள எல்லா விபூதிகளோடும் கூடியிருப்பவன். இங்கு கலாபீன பிரசாலகேனா என்றொரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார் பட்டர். மயில் தான் விரும்பிய போது தோகையை விரித்தும் சுருக்கியும் கொள்வது போல் சிருஷ்டிகாலத்தில் விபூதிகளை, அதாவது எல்லா பொருள்களையும் விரித்தும் பிரளய காலத்தில் அடக்கிக் கொண்டும் இருப்பவர். விபூதிகளையுடைய எம்பெருமான் அவற்றை அடைகிறார் என்றும் பொருள் கூறுவர். ஓம் பாவாஜனமஹா. பூதாத்மா எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாய் இருப்பவர், இயக்குபவர். சரீரத்தை வியாபித்து உடலில் பரவி நின்று அதை இயக்குவதால் ஜீவனை அந்த சரீரத்திற்கு ஆத்மா என்கிறார்கள். அதுபோலவே எம்பெருமானும் சேதனாச்சேதனங்கள் எல்லாவற்றையும் வியாபித்து அவற்றை இயக்குவதால் சேதனாச்சேதனங்களை அவனது சரீரம் என்றும் அவனை அவைகளுக்கு ஆத்மா என்றும் சொல்ல குறையில்லை. சரீரம் ஆத்மாவின் உடைமை, அதனுடைய விபூதி. இது விலட்சணமானது. மனைவி வீடு நிலம் முதலிய விபூதிகளைப் போன்றதன்று சரீரம். ஆத்மாவுக்கு மிகவும் பரதந்திரமாகையால் அந்தரங்க விபூதி. ஓம் பூதாத்மனே நமஹா. பூதபாவனா தாரக போஷக போக்கியங்களை கொடுத்து பூதங்களை வளர்ப்பவன், பூதங்களை படைப்பவன், அவற்றை வளர்ப்பவன் என்றும் கூறலாம். இவ்வாறு ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பாலனங்களாலே எம்பெருமான் சர்வசேஷி என்று சொல்லப்பட்டது. ஓம் பூதபாவனாய நமஹ. பூதாத்மா, சரீரத்தால் ஏற்படும் தோஷங்கள் சம்சார ஜீவனை பற்றுகின்றன. ஆனால் சேதனாச்சேதனங்கள் அனைத்துக்கும் ஆத்மாவாய் இருந்தபோதிலும் அவற்றால் உண்டாகும் தோஷங்கள் எம்பெருமானிடம் ஒட்டுவதில்லை. அவன் சுத்தஸ்வபாவன். சரீர சம்பந்தம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் பொது. ஆனாலும் ஜீவன் மட்டுமே கர்மபலன்களை அனுபவிக்கிறான். கர்மபலனை அனுபவிக்கச் செய்கிற பரமாத்மாவோ கர்மபலன்களை அனுபவிக்காமல் சுதந்திரனாயிருக்கிறான். இது எப்படி எனில், ஒருவனை சாட்டையால் அடிக்கும் போது அடிப்பவன் அடிக்கப்படுபவன் இருவருக்குமே சாட்டையின் சம்பந்தம் உண்டு. ஆனால் அடிக்கப்படுபவன் துன்பப்படுகிறான், அடிப்பவனுக்கு துன்பமில்லை. ஓம் பூதாத்மனே நமஹ. பரமாத்மா, மற்றவை எல்லாவற்றிற்கும் இவன் ஆத்மாவாயிருப்பது போல இவனுக்கு வேறொரு ஆத்மா இல்லை. ஆகையால் இவன் பரமாத்மா. ஓம் பரமாத்மனே நமஹ. முக்தானாம் பரமாகதிஹி, முக்தர்களால் சிறப்பாக அடையத்தக்கவன். முக்தர் யார் எனில், பிரகிருதி சம்பந்தம் அவித்யை கர்ம அதனுடைய சம்ஸ்காரம் அதனால் ஏற்பட்ட ருச்சி முதலியவைகளிலிருந்து அடியோடு விடுபட்டவர்கள். முக்தானாம் என்ற பன்மையால் முக்தர்கள் பலர் என்றும் வெவ்வேறானவர் என்றும் தெரிகிறது. இந்த திருநாமத்தில் உள்ள பரமா என்ற விசேஷனம், முக்தர்களுள் சிலர் உயர்ந்ததே அல்லாத ஒரு கதியை அடைகிறார்கள் என்று குறிப்பால் உணர்த்துகிறது. அவர்கள் யார் எனில், கிழத்தனம் சாவு இவற்றிலிருந்து விடுபட்டு கேவல ஆத்மானுபவ ரூபமான கைவல்யத்தை அடைபவர்கள். இவர்கள் சம்சாரத்திற்கும் பரமபதத்திற்கும் இடையிலுள்ள ஒரு இடத்தை அடைகிறார்கள். ஓம் முக்தானாம் பரமாஜை கதயே நமஹ. முக்தானாம் பரமாகதிஹி, முக்தர்களால் உயர்வாக அடையப்படுபவன் என்பதை மேலே ஐந்து திருநாமங்களால் விளக்குகிறார். அவ்யயஹா, தன்னை அடைந்தவரை மறுபடி சம்சாரத்தில் தள்ளாதவர். எப்படியோ சம்சாரமாகிற பெருங்கடலிலிருந்து கரையேறி தன் திருவுடைகளை அடைந்தவனை எம்பெருமான் மறுபடி சம்சாரத்தில் வீழ்த்துவது இல்லை. ஓம் அவ்யயா நமஹ. புருஷா வைகுண்ட புருஷ பிராணஹா என்று 407வதாகவும் இந்த திருநாமம் வருகிறது. மிகுதியாக தருபவன் என்று பொருள். எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களும் விபவங்களும் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாதவை. இப்படிப்பட்ட அனுபவத்தை தருவதால் புருஷன் எனப்பட்டான். ஓம் புருஷாய நமஹ. சாட்சி, முக்தர்களுக்கு ஆனந்தம் முதலானவற்றை தருவதோடு கண்கூடாக பார்ப்பவன். ஓம் சாட்சிணே நமஹ. க்ஷேத்ரஜ்ஞா, முக்தர்களுக்கு தன் அனுபவத்தை தருவதற்கு தக்க இடத்தை, தன் போகம் நிறைந்துள்ள பரமபதத்தை அறிந்தவன். ஓம் க்ஷேத்ரஜ்ஞா நமஹ. அக்ஷரஹா, பரமபதத்திலே முக்தர்களால் எப்பொழுதும் அனுபவிக்கப் பெற்றாலும் எம்பெருமானுடைய போக்கியத்தை வளர்கிறதே ஒழிய சற்றும் குறைவதில்லை. முக்தர்களுக்கு அனுபவிக்க அனுபவிக்க போக்கியதை புத்தி அடையும்படி இருப்பவர். ஓம் அக்ஷராஜ நமஹ. ஆக అవ్యయః పురుషః సాక్షి క్షేత్రజ్ఞః అక్షరః என்ற ஐந்து திருநாமங்களாலே முக்தானாம் பரமாகதி என்பது விளக்கம் பெறுகிறது. யோகா, ஒன்றை அடைவதற்கு எது காரணமோ அது யோகம். கீழே முக்தானாம் பரமாகதி எனப்பட்டவனே மோக்ஷத்திற்கு உபாயமாகவும் ஆகிறான். சாயுஜ்யத்திற்கு வேறொன்றை எதிர்பாராமல் நேராக தானே தருபவன். ஓம் யோகாய நமஹ. யோகவிதாம் நேதா, எம்பெருமானை நேரடியாக உபாயமாக பற்றாமல் பக்தியோகத்தின் மூலம் அவனை பெற நினைப்பவர்களும் யோகவித் அவர்களை வழிநடத்துபவன். ஓம் யோகவிதாம் நேத்ரே நமஹ. பிரதான புருஷேஸ்வரஹா, பக்தியோகத்தில் இழிந்தவர்களை எப்படி வழிநடத்துகிறான் என்பதை விளக்குகிறார். பிரதானம் என்று பிரகிருதிக்கு பெயர். அது பந்தத்திற்கு காரணம். பிரகிருதியால் கட்டுண்டு நிற்கும் ஜீவர்களை புருஷர் என்றது. இவை இரண்டிற்கும் எல்லா வகையிலும் நியாமகன். தன் சங்கல்பத்தினால் ஈஸ்வரன் ஒருவனே தவறு செய்யும் ஜீவர்களை சம்சாரத்தில் கட்டுப்படுத்தவும் பிரபத்தி செய்தவர்களை விடுவிக்கவும் வல்லவன். பிரகிருதி, ஜீவாத்மா, ஈஸ்வரன் என்ற மூன்று தத்துவங்கள் உண்டு என்பது இத்திருநாமத்தால் தெரிகிறது. ஓம் பிரதான புருஷேஸ்வராய நமஹ. நாரசிம்ஹ வபுஹு, பக்தனான பிரஹ்லாதனின் பயத்தை போக்குவதற்காக அவன் விரும்பிய போதே திவ்ய நரசிம்ஹ ரூபம் எடுத்தவன். நரம் கலந்த சிங்கம் என்பது ஆழ்வார் திருவாக்கு. ஓம் நாரசிம்ஹ வபுஷே நமஹ. ஸ்ரீமான், இத்திருநாமம் அனிர்தேச உபஸ்ரீமான் 180 என்ற இடத்திலும், அக்ரணே கிராமணி ஸ்ரீமான் 222 என்ற இடத்திலும் காணப்படுகிறது. ஒன்றுக்கொன்று பொருந்தாத நரசிங்க உருவம் கொண்டாலும் சௌந்தர்யம் லாவண்யம் முதலியவற்றால் மிக அழகிய உருவம் உள்ளவன். நாரசிம்ஹ உபஸ்ரீமான் என்று இரண்டு திருநாமங்களின் சேர்க்கையை ஆழ்வார் அழகியாந்தானே அரியுருவந்தானே என்று சேர்ந்து அனுபவித்தார். ஓம் ஸ்ரீமதே நமஹ. கேசவஹா, கீழே சொன்ன ஐஸ்வர்ய சௌந்தர்யங்களுக்கு அவசியமான லட்சணங்களை கூறுகிறார். திரிலோகாத்மா திரிலோகேச கேசவ கேசிஹா ஹரிஹி என்ற இடத்தில் 654வது திருநாமமாகவும் உள்ளது கேசவஹா என்ற திருநாமம். கருத்தும் சுருண்டும் இணங்கியும் இருக்கும் சிறந்த கூந்தலை உடையவர். குடலிருண்டு சுருண்டேறிய குஞ்சி கோவிந்தன் என்றார் பெரியாழ்வார். ஓம் கேசவாத நமஹ. புருஷோத்தமஹ, அழகிய கூந்தலை உடையவர்கள் வேறு சிலரும் இருக்கக்கூடும். ஆகலால் எம்பெருமான் பரம விலக்ஷணன் என்பதை காட்ட புருஷோத்தமஹா என்கிறார். புருஷன் என்ற சொல் சேதனான ஜீவாத்மாவை குறிக்கும். இதனால் அச்சேதனமான பிரகிருதி விளக்கப்படுகிறது. உது என்றால் மேலானது, உத்தர சிலவற்றைக் காட்டிலும் மேலானது, உத்தம எல்லாவற்றைக் காட்டிலும் மேலானது. உது என்பது சம்சாரத்தில் வாழும் பத்ததீவர்களையும், உத்தரா என்றது இவர்களைக் காட்டிலும் மேற்பட்ட முக்தர்களையும், உத்தமா என்றது சம்சார கந்தம் இல்லாத அனந்தகருட விஸ்வக்சேனர் போன்ற நித்தியர்கள் குறிக்கப்படுகின்றனர். ஆக புருஷர்களாகிய இம்மூகை ஜீவர்களைக் காட்டிலும் விலக்ஷணன் எம்பெருமான் எனப்பட்டது. இவ்விடத்தில் போக்கியமான அசேதனம், போக்தாவான ஜீவர்கள், நியந்தாவான ஈஸ்வரன் இவர்கள் வெவ்வேறானவர்கள் என்பது தெளிவு. ஓம் புருஷோத்தமாய நமஹ. சர்வஹா, எல்லாவற்றையும் தன் சரீரமாக அபிமானித்திருப்பவன். புருஷோத்தமனாகையாலே எம்பெருமான் எதையும் எதிர்பார்த்து இருப்பவன் இல்லை. ஆயினும் ஸ்வரூபம் ஸ்திதி முதலியவற்றாலும் நியமனத்தாலும் எல்லாவற்றையும் தன் திருமேனியாக அபிமானித்திருக்கிறான். வியாப்தியின் காரணமாக எல்லாம் இவனது திருமேனியாகிறது. அதனால் சர்வஹா எல்லாமாய் இருப்பவன் என்றார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் முதலியானவற்றில் காணப்படும் சாமானாதிகரண்யம் ஒரே வேற்றுமையில் கூறப்படுதல் வியாப்தியினால் வந்தது. ஓம் சர்வாதனமஹா. சர்வஹா தனக்கு சரீரமாயுள்ள ஜகத்தின் துன்பத்தை போக்குபவர். ஓம் சர்வாதனமஹா. சிவஹா அனிவர்த்தே நிவர்த்தாத்மா சங்கேத்தாட்சேமகிவஹா என்ற இடத்தில் 607வது திருநாமமாகவும் வருகிறது. அசுபங்களை போக்குவது மட்டுமல்லாமல் நன்மைகளையும் செய்பவர். ஓம் சிவாதனமஹா. ஸ்தானுகு நன்மை செய்யும் போது திடமான அனுகிரகத்துடன் நிற்பவன். மற்ற அனுகிரகங்களைக் காட்டிலும் எம்பெருமானுடைய அனுகிரகம் விலட்சணமானது. எவ்வாறு எனில், பிராயஷ்சித்தம் முதலிய சாமானிய தர்மங்கள் ஏற்பட்ட பாவங்களை போக்குவன. காரீரி இஷ்டி சித்ரா யாகம் தர்சபூர்ணமாசம் போன்ற யாகங்களும் மற்ற தேவர்களும் தருவன. ஒரு பயனை மட்டும் தந்து முடிந்து போம். பலமான தடை ஏற்பட்டால் இவை பயன் தராமலும் போகலாம். ஆனால் எம்பெருமானது அருள் அசுபங்கள் அனைத்தையும் போக்கி வேண்டியவற்றை எல்லாம் தந்தாலும் ஓய்ந்து விடுவதில்லை. ஓம் ஸ்தானவே நமஹ. பூதாதிஹி எல்லா பிராணிகளாலும் பரம புருஷார்த்தம் என்று விரும்பி அடையப்படுகிறவர். ஓம் பூதாதயே நமஹ. நிதிரவ்யயஹ மிகுந்த ஆசையோடு ஆபத்தனம் போலே வைக்கப்பட வேண்டியவர். அதனால் நிதி எனப்பட்டார். அவ்யயா எந்த காலத்திலும் எந்த வகையாலும் அனுபவித்தாலும் கொஞ்சமும் குறையாத பொற்குவியல் போன்றவன். அவ்யயா என்பது நிதிக்கு விசேஷணம். அவ்யய புருஷ சாட்சி என்ற இடத்திலும் இந்த சொல் காணப்படுகிறது. ஆகையால் புனருக்தி வாராமைக்காக அவ்யயா என்பதை விசேஷணமாக்கினார். ஓம் அவ்யயாய நிதயே நமஹ. சம்பவஹ நிதியைப் போலே மறைக்கப்பட்டிருந்தாலும் இவரை அடைய ஆவல் கொண்டவர்களுக்காக ஆங்காங்கு சர்வதேச சர்வ காலங்களிலும் மீன் முதலான ரூபங்களோடு பல தடவை அவதரிப்பவன். நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்று இவ்வர்த்தத்தை ஆழ்வார் அருளி செய்தார். ஓம் சம்பவாஜனமஹா. பாவனஹா தான் அவதரித்து பிறர் துன்பங்களை போக்கி அவர்களை உஜ்ஜீவிக்க பண்ணுபவர். ஓம் பாவனாஜனமஹா. பர்த்தா காப்பவர் சமயங்களில் தன்னையே தந்து காப்பவர். ஓம் பர்த்ரே நமஹா. பிரபவஹா உயர்ந்த பிறப்பை உடையவர். இவளது பிறப்புக்கு உயர்வாவது எண்ணில் தோஷகந்தமும் இல்லாதது இவன் பிறப்பு. இவன் பிறப்பை அறிந்தால் ஜென்மங்களாகிற விலங்குகள் ஒழிந்து போம். ஓம் பிரபவாய நமஹா. பிரபுஹு காமஹ காமகட்காந்தஹ காம காம பிரத பிரபுஹு என்ற இடத்தில் 300வது திருநாமமாகவும் வருகிறது. போக மோக்ஷங்களைத் தரவல்லவர். மனிதனைப் போல அவதரித்திருந்தாலும் எல்லா பலன்களையும் தரவல்லவர். ஓம் பிரபவே நமஹ. ஈஸ்வரஹ ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி என்ற இடத்தில் 75வது திருநாமமாகவும் வருகிறது. பரமேஷ்டி என்று சொல்லப்பட்ட சுத்த ஸ்வரூபத்தில் இருப்பதை காட்டிலும் அவதாரங்களில் ஈஸ்வரத்தன்மை மிக அதிகமாக பயன்படும்படி இருப்பவர். ஓம் ஈஸ்வராய நமஹ. ஸ்வயம்பூ எம்பெருமானுக்கு இவ்வளவு பெருமை எவ்வாறு வந்தது என்ற கேள்விக்கு விடையாய் அமைந்தது இந்த திருநாமம். தாமே அவதரிப்பவர். ஓம் ஸ்வயம்புவே நமஹ. சம்புஹு தன்னுடைய சௌந்தர்யம் சௌசீல்யம் முதலிய குணங்களை வெளிப்படுத்தி சுகத்தை தருபவர். ஓம் சம்பவே நமஹ. ஆதித்யா ஆதித்யோ ஜோதிராதித்யா என்று 568 திருநாமமாகவும் வருகிறது. சூரியனை வாசஸ்தானமாக உடையவர். ஓம் ஆதித்யாய நமஹ. புஷ்கராக்ஷ வருணோ வாருணோ விரக்ஷ புஷ்கராக்ஷோ என்று 561 திருநாமமாகவும் வருகிறது. தாமரைக்கண்ணன் இது எம்பெருமான் ஒருவனுக்கே உரிய அசாதாரண லட்சணம். ஆதித்ய மண்டலத்தில் இருப்பவன் தாமரைக்கண்ணன் என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுகிறது. தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமக்ஷிணி. ஓம் புஷ்கராக்ஷாய நமஹ. மகாஸ்வனஹ கீழ் திருநாமத்தில் சொன்ன தாமரைக்கண்ணன் வேதமாகிற பூஜிக்கத்தக்க ஒலியை உடையவன். வேதசாரமான காயத்ரியாலோ வேதத்தாலோ சொல்லப்படுபவன். ஓம் மகாஸ்வனாய நமஹ. அநாதி நிதனஹ தாமரைக்கண்ணனாக கூறப்பட்டவனுக்கு உது என்று பெயருண்டு என்கிறது சாந்தோக்கியம். இப்படி திவ்ய நாமத்தையும் ரூபத்தையும் உடையவன் இத்திருநாமத்திற்கே முதலும் முடிவும் இல்லாதவன் என்றும் பொருள் கொள்ளலாம். ஏனெனில் நித்தியமான அவனது திருமேனிக்கு பிறப்பு கிழத்தனம் முதலானவை இல்லை. அளவற்ற சௌந்தர்யம் முதலியவற்றோடு கூடின திவ்யமங்கள விக்கிரகம் நித்தியம் என்பது பல பிரமாணங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவதாரங்களில் உள்ள ரூபங்களும் நித்தியமானவையே. நாடகத்தில் நடிப்பவன் திரைமறைவில் இருந்து கொண்டு வேண்டும் போது அரங்கில் தோன்றி பிறகு திரைமறைவில் போய்விடுவது போல அவதார காரியம் முடிந்தவுடன் எம்பெருமான் அந்தந்த ரூபத்துடன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளி விடுகிறான். ஆகையால் அவதார ரூபங்களும் முதலும் முடிவும் இல்லாதவையே. ஓம் அநாதிநிதனாய நமஹ. எல்லாவற்றிற்கும் காரணமாயிருப்பதால் பிரமன் முதலானோரை காட்டிலும் விலக்ஷணன் என்கிறார் மேலே. தாதா இந்த திருநாமம் ஆதார நிலையோ தாதா என்கிற இடத்தில் 951 திருநாமமாகவும் வருகிறது. தான் அனிருத்த ஸ்வரூபனாயிருந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் காரணமான அசித் சமஷ்டியில் சித் சமஷ்டி ரூபனான நான்முகனாகிற கர்ப்பத்தை வைப்பவர். ஓம் தாத்ரே நமஹ. விதாதா உண்டாகச் செய்பவர். கீழ்ச்சொன்னபடி தான் வைத்த கர்ப்பத்தை உதிரச் செய்து பிரமனை உண்டாக்கும்படி செய்பவர். ஓம் விதாத்ரே நமஹ. தாதுருத்தமஹ பிரமனை காட்டிலும் உயர்ந்தவன். மற்ற பொருள்களை சிருஷ்டிப்பவன் பிரமன், அவனையும் சிருஷ்டிப்பவன் என்பதால் எம்பெருமானுடைய மேன்மை விளங்குகிறது. திருமழிகை பிரானும் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்கிறார். ஓம் தாதுருத்தமா ஜனமஹாருத்தமாம். அப்ரமேயா அளவிட்டு அறிய முடியாதவன். எம்பெருமானால் படைக்கப்பட்ட திறமன் முதலியவர்களின் கரணங்களால் அளவிட்டு அறிய முடியாதவன். ஆகையால் அப்ரமேயா. ஓம் அப்ரமேயாய நமஹ. ஹிருஷிகேஷ பிரமன் முதலானோரின் கரணங்களையும் அடக்கி ஆள்பவன் மகிழ்ச்சி சௌக்கியம் ஐஸ்வர்யம் பொருந்தினவர் என்ற மற்றொரு பொருளும் காட்டுகிறார். ஓம் ஹிருஷிகேசாய நமஹ. கீழ்கூறியவற்றை விளக்குகிறார் பத்மநாபா. நாபியில் தாமரைப்பூவை உடையவர். ஹிரண்யநாபஸ்ருதபா பத்மநாப பிரஜாபதி என்ற இடத்தில் 198வது திருநாமமாகவும் பத்மநாபோ ரவிந்தாட்சா என்ற இடத்தில் 348வது திருநாமமாகவும் வருகிறது. எம்பெருமானின் நாவியில் உள்ள தாமரை பிரமனின் பிறப்பிடம். இதை காலஸ்வரூபம் என்பர். ஓம் பத்மநாபாய நமஹ. அமரப்பிரபு தேவர்களுக்கு நிர்வாகர். பிரமன் முதலிய தேவர்களுக்கு சிருஷ்டி முதலான அதிகாரங்களை கொடுத்து நடத்துபவர் ஆதலால் அமரப்பிரபு எனப்பட்டார். ஓம் அமரப்பிரபவே நமஹ. விஸ்வகர்மா பிரமனை படைப்பதற்கு முன்னும் பின்னும் ஜெகத் வியாபாரங்கள் அனைத்தையும் செய்பவன். ஓம் விஸ்வகர்மனே நமஹா.